யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 36வது ஸ்லோகம், கல பத்தியில 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட கல பத்தியானது பூர்த்தி ஆறுது. ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப ரசிக்கக்கூடிய ஸ்லோகம். சுவாமி தேசிகன் எந்த அளவுக்கு ரசிகர் அப்படின்றது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. முக்தாஹார நிசேவிதா பின்ன துத்தை விருத்தை தி சத்யந்தரம் பந்தே காட விமர்தனே பின்ன ஜெகத் ஜன்யோன்ய சம்பீடனம் உஷ்ணே சீதலதாம் உபேத்திய சிசிரே பிராப்தே பஜந்துஷ்ணதாம் காமாந்த புரச்சேட்டிகா குச்சதடி காட்டின்யவந்த கலாஹ. முக்தாஹார நிசேவிதா அபின தத்வ்ருத்தை திசத்யந்தரம் பந்தே காட விமர்தனேபி ந ஜகதி அன்யோன்ய சம்பீடனம் உஷ்ணே சீதலதாம் உபேத்திய சிசிரே பிராப்தே பஜந்துஷ்ணதாம் காமாந்த புறச்சேட்டிகா குச்சதட்டி காட்டின்யவந்த கலாஹ அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால துஷ்டர்களையும் அந்த புறத்து ஸ்திரீகளையும் உபமானமாக சொல்றார் சுவாமி தேசிகன். துஷ்டர்களுடைய துர்ஸ்வபாவத்தையும் அந்த புற ஸ்திரீகளுடைய மார்பக காட்டின்யத்தையும் சொல்றார் சுவாமி தேசிகன். சிரிக்க சிரிக்க ரொம்ப வேடிக்கையாக வர்ணிக்கிறார்னு எடுத்துக்கணும். கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய துஷ்டர்கள் இருக்காளே, துர்ஜனர்கள், அவளுடைய களங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ணங்கள் கெட்டி தரையாக, எண்ணங்கள்னா போக்கிரித்தனமான செயல்கள் கெட்டி தரையாக, ஒரு ஸ்ட்ராங்கா உன்னதமா இருக்கும். களங்கள்ல பார்த்தால் போன ஸ்லோகத்துல ஒரு களம்னு பார்த்தோம், ஆனா களத்து மூடுன்னு சொல்றால அது அங்க மாடுகள் சுற்றி சுழன்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் தானியத்தையும் களத்தையும் மர்தனம் பண்ணும். இங்க சுவாமி தேசிகன் சில சமத்காரங்கள்னால கலர்களை, அதாவது இந்த துஷ்ட ஜனங்களை, பெண்களுடைய அந்த புறத்து ஸ்திரீகளுடைய ஸ்தனங்களுக்கு ஒப்பாக இங்க காட்டுறார். அந்த ஸ்திரீகளுடைய ஸ்தனங்கள் எப்படி உன்னதமாகவும் கடினமாகவும் இருக்கோ அதுபோல இவர்களுடைய புத்தி இப்படி இருக்குன்னு சொல்றார். அவளுடைய பெண்களுடைய ஸ்தனங்களை பற்றி பேசுறதுன்றது இங்க வந்து ஒரு சுபாவோக்தி. இத தப்பாக நம்ம நினைக்க கூடாது. என்னடா சுவாமி தேசிகன் இப்படி சிங்கார விஷயங்கள் எல்லாம் பேசுறாளேன்னு நம்ம நினைக்க கூடாது. இது துர்ஜனர்களுடைய சுபாவத்தை சொல்ல வந்த ஒரு ஸ்தலம். துர்ஜனர்களுடைய சுபாவத்தை சொல்லும் பொழுது அந்த சுபாவத்தை காட்டுறதுக்காக சுவாமி தேசிகன் இப்படி ஒரு அர்த்தத்தை இங்க காட்டுறார். எப்படி அப்படின்னால், துர்ஜனர்களான எஜமானர்கள், அதாவது எஜமானர்களாக இருந்தால் கூட சில பேர் இன்னைக்கும் துர்ஜனரா இருப்பா, அதாவது துஷ்டரா இருப்பா. அவளிடத்திலே பழகக்கூடிய வேலைக்காரர்களுக்கு முழுமையாக சாதம் போடுவான்னா போட மாட்டான். அதுவும் இது இப்போ எல்லாம் இப்ப நடக்கிறது, இப்ப நடக்கிறத வச்சு சுவாமி தேசிகன் சாதிக்கல. 700 வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்க, இது நடந்திருக்கு. சுவாமி காலத்திலேயே எஜமானர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் சம்பளம் போறாது அது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஆகையினால இந்த பிரச்சனைகள் இருக்க இது இன்னைக்கு நடந்தது நடக்கிறது இல்லை. என்னைக்குமே எஜமானர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜமா இருக்கு. அதுவும் வேலைக்காரர்கள்லாம் என்ன சொல்றாலும், பட்டினி கடந்து நான் சாகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த துஷ்டர்களா இருக்கக்கூடிய எஜமானர்கள் இறங்கி வரமாட்டாளா. சரி, துர்ஜனரை சிறையில போடுற, நீ ஜெயில போடுறன்னு ஜெயில போட்டாலும் கூட அங்கேயும் வந்து அவ அடங்க மாட்டாளாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிம்சை பண்ணிட்டு அடிச்சுண்டு பெரும் கலகங்களை உண்டாக்குவாளாம். எப்பவுமே துஷ்டர்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, விஞ்சினால் கெஞ்சுவர், கெஞ்சினால் விஞ்சுவர். எப்படின்னா, சுவாமி தேசிகன் இங்க ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுறார், சமுத்திரராஜனை போலே அப்படின்னு சொன்னார் வியாக்கியானத்துல. எப்படின்னா, சமுத்திரராஜனை குறிச்சு சரணாகதி பண்ணி, அதாவது சமுத்திரராஜனை எதிர்பார்த்து எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் காத்துன்னு இருக்கிறப்போ அவர் வராதபடியினாலே பட்டினி கடந்து அவர் வந்தாதான் எனக்கு மேல்படி காரியம் அப்படின்னு இருந்தும் கூட துஷ்டனான சமுத்திரராஜன் வரவே இல்லை இல்லையா. இந்த கதையை சுவாமி தேசிகன் இங்க எடுக்கிறார். அதுவும் பந்தே அப்படின்றார், சேத்து பந்தனத்திலையும் அர்த்தம். பந்தேன்றதுக்கு ஸ்லோகத்தில் சொன்ன பந்தேன்றதுக்கு சேத்து பந்தனம்னு ஒரு அனுமம் எடுத்துட்டா கூட எடுத்துட்டாலும் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்திலேயே சமுத்திரராஜன் பண்ண காரியம் நமக்கு ஞாபகம் வரும். ஆகையினால முன் ஸ்லோகத்தில் பண்ண விஷயங்கள், சொன்ன அந்த களங்கள் விஷயங்கள், இந்த ஸ்லோகத்தில் சொல்ற கள விஷயம், இதெல்லாத்தையும் சுவாமி தேசிகன் இங்க நன்னா யோசிச்சு பார்த்தால் சுவாமி தேசிகனுடைய கவிதா சாமர்த்தியம் நமக்கு நன்னாவே புரியும். அதுவும் துஷ்டர்கள் எப்படி அவருடைய சுபாவம் இருக்கும் அப்படின்னா, எப்படி பெண்களுடைய ஸ்தனங்கள் உஷ்ண காலத்தில் சீதமாயும் சீத காலத்தில் உஷ்ணமாகவும் இருக்கோ அதுபோல துஷ்டர்களுடைய சுபாவம் இருக்கும் அப்படின்றார். எப்படி அப்படின்னா, மூர்க்கர்கள் இவா மேல யார், மூர்க்கர்கள் மேல யார் கோபம் கொண்டுள்ளார்களோ, அதாவது உஷ்ணமாக இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே இவர்கள் அடங்கி போவார்கள். யார் பயந்தன் இருக்காளோ அவளிடத்துல இவா ஆட்டம் போடுவா. இது மூர்க்கர்களுடைய வேலை. சரி, ஒரு கேள்வி வருமோ இல்லையோ, உஷ்ணமா இருக்கிறவாள் இடத்துல, கோபப்பட்டு இருக்கிறவாள் இடத்துல பிரச்சனை இல்லாமல் ஒதுங்கி அடங்கி போறதுன்றது ஒரு தோஷமா, இதனாலெல்லாம் அவனை மூர்க்கர்னு சொல்ல முடியுமா அப்படின்னால், எப்படி கோபப்படுறவனிடத்துல அதாவது துஷ்டன் அடங்கி போறானோ அதுபோல நல்லவாளிடத்துல அடங்கி போலையே, அங்கதான விசாரம். நல்லவாளிடத்துல அடங்கி போயிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. பயந்தன் இருக்க ஒரு நல்லவனை எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவு ஒடுக்கிறதுல தயாரா இருப்பா. அதுவும் பொல்லாதவர்களிடத்துல உஷ்ணமா இருந்தால் பரிபவப்படுறவர்கள், நல்லவர்களிடத்துல அதே மாதிரி அடங்கி போயிருந்தால் எந்தவித பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த துஷ்டர்கள் அப்படி பண்றதே இல்லை. இதுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சரி, மன்மதனுடைய அந்த புறத்து ஸ்திரீகள்னு சொன்னார் வியாக்கியானத்துல. மன்மதனுடைய அந்த புறத்து ஸ்திரீகளை வேலைக்காரிகள்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? இந்த மாதிரி சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், ரொம்ப வேடிக்கையா சொல்றா, சிருங்காரமா தான் இருக்கும் இந்த இடம். வேடிக்கையா வியாக்கியானத்துல உத்தமூர் சுவாமி பிரபுத்திக்கு எல்லாமே இந்த விஷயத்த சாதிச்சிருக்கார். அந்த புற ஸ்திரீகள், ராணி அந்த புற ஸ்திரீகளுக்கு, அதாவது பணிப்பெண்களுக்கு ராணிகளை காட்டிலும் ஒரு காட்டின்யம் இருக்கும் அப்படின்ற, தன்னுடைய தேக சௌந்தர்யத்துல ஒரு காட்டின்யம் இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் மன்மதனுடைய அந்த புறத்து ஸ்திரீகள்னு சுவாமி தேசிகன் இங்க சாதிச்சாராம். இது இங்க மட்டும் இல்ல, சங்கல்ப சூரியோதயத்திலேயே சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் இந்த விஷயத்த. லட்சணம் வாய்ந்த ஸ்திரீகள் எல்லாருமே ரதிதேவிக்கு சேட்டிமார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். லோகத்துல எத்தனையோ அழகான ஸ்திரீகள் இருக்கலாம், அவ எல்லாரும் மன்மத்தனுடைய மனைவியான ரதிதேவிக்கு வேலைக்காரிகள் தான் அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்றாரு. ஸ்திரீ லட்சண பூர்ணாக காமோ தீபன பிரவணாக சர்வாகாபி யோஷிதாக யோஷிதா ரதிதேவி சேட்டித்துவேன பாவ்யந்தே அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்தில் ஒரு பங்க்தி இருக்கு. ஆனா நல்லோர்கள் அப்படியே நேர்மாறா இருப்பா, இந்த மாதிரி காட்டின்யத்தோட இருக்க மாட்டா. எப்பவுமே மகான்கள் சாந்த ஸ்வரூபமா இருப்பா. இதுதான் துஷ்டர்களுக்கும் மற்றவாளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை இங்க காட்டுறார். இது ஏறக்குறைய இந்த ஸ்லோகத்துல பார்த்தால் ஒரு ஏழு எட்டு அர்த்தம் காண்பிச்சிருக்கா. வேதாந்த அர்த்தம் இருக்கு, ரொம்ப அழகான ஆழ்வார் பிரவருத்தியான ஒரு அர்த்தம் இருக்கு, ஆஞ்சநேயருடைய ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்திலிருந்தும் புராணங்கள்ல இருந்தும் உத்தமூர் சுவாமி எடுத்திருக்கார். ஆகையினால துஷ்டர்கள் வெறுக்கத்தக்கவர்கள், துஷ்டர்கள் தீண்டத்தகாதவர்கள், துஷ்டர்களை திருத்த முயற்சி செய்தால் அவர்கள் திருந்தவில்லை என்றால் நாம் ஒதுங்கிக் கொள்வது நல்லது. நம்மால் அவர்களை திருத்த முடியவில்லை என்றால் அவர்களோடு நாம் சேராமல் ஒதுங்கி இருக்க வேண்டும். என்றுமே துஷ்டர்களுடைய செயலுக்கு நாம் துணை போகக்கூடாது. துஷ்டர்களால் இந்த நாட்டிற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது போன்ற விஷயங்களை இந்த கலப்பத்தியில சுவாமி தேசிகன் நமக்கு ஸ்பஷ்டமாகவே எடுத்து காண்பித்தார். இதோடு இந்த பத்தியானது பூர்த்தியாகிறது. தாசன் எஸ்ய வாக்மிருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில 37வது ஸ்லோகம் துர்விருத்த பத்ததி, அதில் முதல் ஸ்லோகம் அனிபுன பத்ததி ஆச்சு, அப்புறம் திருப்த பத்ததி முடிஞ்சுது, அப்புறம் கல பத்ததி ஆச்சு. மூன்று பத்ததிகள் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் 4வது பத்ததியானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த துர்விருத்த பத்ததி அப்படின்னால் கெட்ட செயல்ல ஈடுபடுறவனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். துஷ்டர்கள் கல பத்ததியிலே சொல்லப்பட்டார்கள். துஷ்டர்களுக்கும் இந்த துர்விருத்த பத்ததியில சொல்றவாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜாதி, குலம், படிப்பு இதெல்லாம் உயர்ந்ததாக இருந்தாலும் கூட அவ பண்ற செயல்களினாலே அவர்கள் இந்த லோகத்துல இகழப்படுகிறார்கள் அப்படின்றதுக்காக இந்த பத்ததிய சுவாமி தேசிகன் ஆரம்பிச்சிருக்கார். இந்த பத்ததியில சொல்லக்கூடிய ஜீவர்கள், அதாவது சொல்லக்கூடிய மனிதர்கள் நல்ல வசதியான விஷயங்களை தெரிஞ்சின்றிருந்தாலும் கூட நடைமுறையில கொண்டு வராதவர்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். குணஜால பிரகர்ஷேபி தீவரத்வேபி ஜன்மதா சர்வதீர்த்தாவகாஹேபி நீச்சவிருத்திர் நசஸ்யதே. குணஜால பிரகர்ஷேபி தீவரத்வேபி ஜன்மதா சர்வதீர்த்தாவகாஹேபி நீச்சவிருத்திர் நசஸ்யதே. நீச்சவிருத்தி நசஸ்யதே அப்படின்னு இந்த ஸ்லோகம் பிறந்தது முதல் கொண்டு அந்த பிறப்பிடத்திற்கு ஏற்றாறு போலே ஒரு சிறந்த குணங்களும் புத்தியையும் பெற்றவனாக இருந்தாலும் கூட எல்லா விதமான புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணியிருந்தாலும் கூட ஆச்சாரியர்களை ஆசிரியித்து அவர்களிடத்து ஆச்சாரியர்களை அண்டி அவர்களிடத்திலே சாஸ்திரார்த்தங்கள் எல்லாத்தையும் நன்றாக கற்று அறிந்தாலும் கூட சாஸ்திர சம்மதமில்லாத ஆச்சாரமற்ற ஒரு நீச்சன் எதற்குமே பிரயோஜனப்பட மாட்டான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். எந்த எப்படி வேணா இருக்கட்டும், என்ன வேணா படிச்சிருக்கட்டும், அவன் எப்பேற்பட்ட மகான்கள்கிட்ட வேணாலும் வாசிச்சிருக்கட்டும், அவனுக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு கூட இருக்கட்டும், சாஸ்திரத்துல கரைபுரண்ட ஒரு ஞானம் இருக்கு. கிருத்தபூரி பரிசிரமாகனு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். அது மாதிரி நானாசாஸ்திர பாரங்கத்தனா கூட இருக்கட்டும், கடைசியில வந்து சந்தியாவந்தனமே பண்ணல அப்படின்னால் எதுக்கு பிரயோஜனம்? கிருத்தபூரி பரிசிரமனாகவும் நானாசாஸ்திர பாரங்கத்தனாகவும் இருந்து என்ன பிரயோஜனம் கடைசியில்? சந்தியாவந்தனமே நித்தியம் பண்றது இல்லையே. அப்பேற்பட்ட சில பேரை பத்தி தான் சுவாமி தேசிகன் இங்க சாதிக்க போறார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ரொம்ப அழகா காட்டுறார். தீவரத்வேபி ஜென்மதகா அப்படின்னு, ஜாத்தியில செம்படவன், செம்படவன்னா மீன் பிடிக்கிறவன், என்ன பண்றான், இந்த நூலால செய்யப்பட்ட வலைகளை அவன் வச்சுட்டு இருப்பான். அவன் மீன் பிடிக்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்துவான். மீன் பிடிக்கிறதுனால எங்கேயாவது புண்ணியத்தை அவனால சம்பாதிக்க முடியுமா? ஒரு பொழுதும் சம்பாதிக்க முடியாது. அது பாபத்துக்கான ஹேத்து. இந்த காரியத்தை போய் அவன் பண்ணலாமா? செம்படவனாக பிறந்தும் மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு அவன் பகவத் விஷயத்தில் அவன் ஈடுபட்டான்னு வச்சுக்கோ, அது ஏற்றம் ஜாஸ்தி. அப்போ அதுதான் ஏற்றம். சில பேர் சொல்லுவா, ஜாதி தொழிலா தொழில் தானே அது, அதை பண்றதுல என்ன தப்பு, தாராளமா அவன் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பா. ஜாதி தொழிலை போய் குறை சொல்றது நியாயமானு கேட்பா. அது வேற விஷயம். அது சாஸ்திரத்துல எதுக்கு அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டானா, அது பரோபகாரார்த்தம். யார் ஜாதி தொழில் பண்றாலோ அது. இங்க ஒன்று சொல்லுவா, பரோபகாரார்த்தம்னா மீனை பிடிச்சி மனுஷாளுக்கு தானே கொடுக்குறான், அவன் மனுஷால் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்றா இல்லையா? மனுஷால குளிர் விற்கிறானோ இல்லையோ மீனை கொடுத்து சாப்பிட வச்சு. ஆனால் எத்தனை மீன்கள் சாகிறது! நாகிம்சியாத் சர்வா பூதானின்ற வாக்கியத்துக்கு விரோதமாக எவ்வளவு காரியம் பண்றான் அவன் பாப காரியத்தை. இது பரோபகாரம் இல்ல மீன்களுக்கு, இது பரோபகாரமா? இது கண்டிப்பா இது பரோபகாரம் இல்ல. அதனால இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணான்னா அது பாபத்துக்கு தான் ஹேத்துன்னு சொல்ற. இங்க சொல்லும்பொழுது வியாக்கியானத்துல ரொம்ப நல்லா சொல்றா பெரியவாள் வியாக்கியானம் பண்றப்போ, குணஜால பிரகர்ஷேபி திருஷ்டாந்தம், தீவரனுக்கு காண்பிச்ச திருஷ்டாந்தம். தீவரன்னா மீன் பிடிக்கிறவன். நமக்கு பார்த்தால், நம்மை பற்றி பேசும்பொழுது பார்த்தால், ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக யத்யப்யதீதாக சஹசர்பிரங்கைஹி சந்தாம்சி ஏனம் மிருத்யுகாலே த்யஜந்தி நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷாஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக, ஆச்சாரம் இல்லைன்னால் வேதம் காப்பாற்றவே காப்பாற்றாது. இதை அடியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகத்தை. எத்யபி அதீதாக, அவன் ஆறு அங்கங்களோட கூடின வேதத்தை, சிக்ஷா வியாக்கரணம் சந்தசு நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் என்று சொல்லக்கூடிய ஆறு அங்கங்களோட கூடின வேதத்தை அவன் அத்தியனம் செய்திருந்தாலும் கூட, அந்த வேதமானது அவனுடைய மிருத்தி காலத்துல காப்பாற்றவே காப்பாற்றாது, விட்டுட்டு போயிடும். எப்படி பறவைகள், தாய்ப்பறவை குட்டிக்கு கொஞ்சம் ரக்கம் முளைச்சுடுத்துனா எப்படி விட்டுட்டு போயிடுமோ அது போல விட்டுட்டு போயிடும்னு சொல்ற. ஒரு ஆயுள்ல நாம சம்பாதிச்ச பூர்வ பிரஜை எல்லாமே நம்ம தேகாவசான காலங்கள்ல நம்ம பின்னாடியே தொடர்ந்து வருதுன்னு சொல்ற. அப்படி தொடர்ந்து வருதுன்னு சொன்னால் கூட, ஆச்சார ஹீனனா எவன் இருக்கானோ, ஆச்சாரம்னா அனுஷ்டானம், தர்மாத்திய அனுஷ்டானத்தை வச்சுக்கலாம், ஆச்சாரம்னா ஒழுக்கம், சாதாரணமாக ஒரு அர்த்தம் எடுத்தால் ஒழுக்கம், ஒழுக்கம் இல்லாதவனை இந்த உலகம் சீண்டாது, தர்மத்தை கடைபிடிக்காதவனை, ஸ்வதர்மத்தை கடைபிடிக்காதவனை இந்த உலகம் சீண்டாது. திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னால் சந்தியாவந்தனமே பண்ணாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை யாருமே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டா வித்வான்கள். சந்தியா ஹீனோ அசுச்சிஹி அனர்ஹா நித்தியம் சர்வகர்மசுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய அனர்த்தத்துக்கு ஒரு ஹேத்துவாக இருக்கும் தெரியுமா? சந்தியாவந்தனம் பண்ணனா புண்ணியம் கிடையாது, ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா மூட்டை மூட்டையாக பாபம் வரும். இந்த பாபத்துக்கெல்லாம் பிராயசித்தமே கிடையாதுன்னு சொல்றா பெரியவாள். அப்படி ஏன் இந்த பாபத்துக்கெல்லாம் பிராயசித்தமே கிடையாதுன்றது இங்க சொல்ற அப்படின்னா, பூர்வ கர்மானுகுணமாத்தான் இந்திரியங்களை இழுக்கிறான்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கா. எப்படி ஒரு வாசனைய காத்து இழுத்துன்னு போகுமோ, வாசனை காத்துல பரவுறதோ இல்லையோ, அத மாதிரி பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் பூர்வ கர்மானுகுணமாகத்தான் காரியம் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப பூர்வ கர்மானுகுணமா காரியம் நடக்கணும் இருக்கிறப்போ நித்தியமா பண்ணக்கூடிய சில கர்மாக்களையே நம்ம பண்ண, ஏதாவது வேற விகிதமாக நித்தியம் பண்ண வேண்டிய கர்மாக்களையே பண்ணல அப்படின்னால் நமக்கு எப்பேற்பட்ட பாபங்கள்லாம் வந்து சேரும். தேகத்தை யார் ஒருத்தன் விடுறானோ பூர்வ பிரஜையும் வித்தியையும் கூட போறதுன்னு இருக்கு. இப்படிப்பட்டவனுக்கு வித்தியை எப்படி போகும் இல்லையா? இவனுடைய செயல் சரியில்லை அப்படின்னால் இவன் என்னதான் சாஸ்திரத்தை நன்னா வாசித்தினால் கூட புத்தி நல்ல புத்தி இல்லைன்னா அவனோட எப்படி வித்தியை கடைசி காலத்தில் கூட போகும்? கண்டிப்பா போகவே போகாது. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அதுதான் சாதிக்கிறார். இந்த துருவிருத்த பத்தத்தின் முதல் ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது எவனொருவன் தர்மானுஷ்டானத்தை சரியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்குத்தான் சாஸ்திர பலமானது சித்திக்கும். என்னதான் அவன் சாஸ்திரத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணியிருந்தாலும் கூட, சாஸ்திரம்னா வேதம், திவ்ய பிரபந்தம், சாஸ்திரம், தர்மானுஷ்டம், தர்மசாஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அவன் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணியிருந்தாலும் கூட ஆச்சாரம் இல்லை அப்படின்னால் அவனை கண்டிப்பாக இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறதாக இங்க விஞ்ஞாபிச்சுண்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளை பார்க்கலாம். தாசன் யஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 38வது ஸ்லோகம், துர்விருத்த பத்ததியில 2வது ஸ்லோகம். த்விஜராஜாங்க சம்ஸ்தோபி சன்மார்க்காச்சாரவானபி விசுத்திரஹித கஷ்சித் நவிந்தத்யகலங்கதாம். த்விஜராஜாங்க சம்ஸ்தோபி சன்மார்க்க ஆச்சாரவானபி விசுத்திரஹித கஷ்சித் நவிந்தத்தி அகலங்கதாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஒரு துருவிருத்தனுடைய செயலை பற்றி, தவறான செயல்களில் ஈடுபடுபவனை பற்றி இந்த ஸ்லோகத்திலையும் சாதிக்கிறார். ஒருத்தன் பெரியோர்களுடைய சமீபத்தில் வசிக்கிற பாக்கியம் கிடைக்கலாம் அவனுக்கு. பெரியவாள் எந்த ஆச்சாரத்தை கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்களோ அந்த ஆச்சாரத்தை இவனும் கடைபிடித்துக் கொண்டும் வரலாம். இப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்தக்கரண சுத்தி இல்லாமல் இருந்தால், அந்த அந்தக்கரண சுத்தி இல்லைன்னாலே களங்கம் இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு களங்கமற்ற புகழானது கிடைக்கவே கிடைக்காது. அபவாதத்துக்கு ஆளாகித்தான் நிற்பான். என்னதான் அவன் ஆச்சாரவானாக இருந்தாலும் கூட, போன ஸ்லோகத்தில் என்ன சாதிச்சார், ஆச்சாரத்தை விட்டுட்டு அவன் என்னதான் அத்தியனம் பண்ணியிருந்தாலும் கூட ஆச்சாரத்தை விட்டுட்டு இருக்கிறவனுக்கு புகழானது கிடைக்காதுன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் என்னதான் அவன் ஆச்சாரவானாக இருந்தாலும் கூட அந்தக்கரண சுத்தி, மனசுல சுத்தம் இல்லை அப்படின்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரீரத்தில் சுத்தம் இருந்து கார்த்தால 4 மணிக்கே தீர்த்தாமாடி எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் பண்ணிண்டு இல்லையா, உடம்பு முழுக்க ஊர்துவ புண்டரங்களை சாத்திண்டு சந்தியாவந்தனத்தை சமயத்துக்கு பண்ணிண்டு யக்ஞ யாகாதிகள்லாம் பண்ணிண்டு பெருமாளை 2 வேளை சேவிச்சுண்டு இப்படியெல்லாம் ஊராறு கோசரம் வேஷத்தை போட்டுண்டு வெளியில இவ்வளவு வேஷம் இருந்தோம், உள்ளுக்குள்ள சுத்தம் இல்லை, மனசு சுத்தம் இல்லை, அந்தக்கரண சுத்தம் இல்லை அப்படின்னால் அவன் புகழை அடையவே மாட்டான் அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் காட்டப்படுற ஒரு திருஷ்டாந்தமானது த்விஜராஜஹா அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம். த்விஜராஜஹா அப்படின்னால் உத்தமமான பிராமணனுக்கும் பேரு, சந்திரனுக்கும் பேரு. சந்திரன் ஏன் இங்க சந்திரனை திருஷ்டாந்தமாக சுவாமி தேசிகன் காண்பிச்சார்னால், சந்திரனுடைய வடிவு பார்த்தால் தூரேந்து பார்க்கிறப்போ அழகா இருக்கும், வட்டமாக இருக்கும், ஆனாலும் அதற்குள்ள களங்கமானது இருக்கும். மான் வடிவுல களங்கம்லாம் இருக்கும். இந்த களங்கம்லாம் எப்படி ஏற்படுறது அப்படின்னா, சந்திரனுக்குள்ள கலங்கம் இருக்க பெற்றாலும், அவன் நட்சத்திர மார்க்கத்தில் சஞ்சரிக்க பெற்றாலும், அவன் ராத்திரி முழுக்க நட்சத்திரங்களோடு அவன் சஞ்சரிச்சுருக்கான், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ராகு கேது அந்த மாதிரி காலங்களில் அவன் அப்படியே பிடிக்கப்படுறான் இல்லையா, கிரகண காலங்களில் முழுவதுமாக பிடிக்கப்படுறான். அவனால் கிரகண காலங்களில் பிடிக்க முடியாத அளவுக்கு அவனால் இருக்கவே முடியல. அதுபோல நாம சாதுக்கள் சமீபத்தில் இருந்தாலும், சாதுக்கள் பண்ணுற ஆச்சாரத்தை நாமும் அனுஷ்டிச்சாலும் கூட உள் சுத்தி இல்லைன்னா உள்ள இருக்கக்கூடிய அழுக்கால நமக்கு அப்பவாதம் தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. இதன் என்ன, எம்பெருமான் விஷயத்திலேயே சொல்லலாம்னு சொல்றார் உத்தமூர் சுவாமி. எம்பெருமானுடைய வாகனம் எது? பக்ஷிராஜன். எம்பெருமானுடைய திருமேனி எப்பேற்பட்ட திருமேனி? ஆகாசம் போன்ற நீல திருமேனி. இதெல்லாம் இருந்தும் கூட சுத்தமில்லாத ஒரு பிரஜைகள், சுத்தமில்லாத பிரஜைகள் இல்லையா இருக்கிறபடினால, அவெல்லாம் தன்னை அண்டறபடினால, தானும் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல லோகத்தில் அவதரிச்சு சில பேருடைய திருஷ்டியில கலங்கத்துக்கு ஆளாய்தான் நிக்கிறான். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இந்த மாதிரியான அவதாரங்கள்ல அவனும் லோக பிரஜைகள்னால கலங்கப்பட்டு நிக்கிறத நாம புராணங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கத்தான் தெரிஞ்சுக்கிறோம். ராமாயணத்துல ராமன் மேல எவ்வளவு தப்பு ஏற்கனவே முதல்ல பத்தத்திலேயே பார்த்தமே, நாம பண்ற நிரவதி குண கிராமேனு ராமன் பேர்ல நாம சொல்ற தப்பெல்லாம் தேசிகன் பட்டியலிட்டு காண்பிச்சாரு. சிசுபாலன் கிருஷ்ணனை எவ்வளவு வெய்யறான், திரௌபதி எல்லாம் தெரிஞ்ச திரௌபதியே பாரத போர்ல கடைசியில வந்து கிருஷ்ணனை எவ்வளவு கேள்வி கேட்கிறான். அபிமன்யு மாண்டு போயிட்டான், அர்ஜுனன் எவ்வளவு கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரியா எம்பெருமானுக்கே இந்த மாதிரியான ஒரு ஏற்பட்டது யாரால? இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டது யாரால? சுத்தம் இல்லாத ஒரு பிரஜைகள்னால. ராவணன் விஷயமாகவும் நம்ம இதை சொல்ல முடியும். பிராமண குலத்துல பிறந்தவன் அவன், பிராமண குலத்து பிறந்ததுக்கான அடையாளம் அவனுடைய படிப்புல தெரிஞ்சது இல்லையா, அவனுடைய தேஜஸ்ல தெரிஞ்சது. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும், தாரணி மௌலி பத்தும், சங்கரன் கொடுத்த வாளும் அப்படின்றான் கம்பன். இதெல்லாத்தையும் உடையவன் அவன். அப்படி இருந்தும் கூட என்ன ஆச்சு, சுவர்ணமயமான மான் உருவம் கொண்ட மாரீச்சன் வந்து சீதையை அபகரிச்சுட்டு போனபடினால ஒரு சுகப்படாமல், அதாவது அவன் பண்ண பாபங்கள் அவனுடைய சுகம் இல்லை, அதாவது சுகம் இல்லாதபடியினால அவனுக்கு கிடைத்தது என்ன அப்படின்னால், ஒரு ராட்சச கூட்டத்து கூட அவனால நிரந்தரமான ராஜாவாக இருக்க முடியல. இதுதான் பாபம். அதனால பாபத்தினால எப்படி இருந்தாலும் நாம் பண்ண பாபத்துக்கான ஒரு பிராயசித்தத்தை நாம பண்ணலன்னா, பிராயசித்தம் பண்ணாததுனாலேயே நாம் பாபம் பண்ணாதவன் அர்த்தம் கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் உத்தமூர் சுவாமி சாதிக்கிற அழகான விஷயம் இது. த்விஜராஜ ராஜாங்கான்ற இடத்துல த்வி ஜரா ஜ அங்கன்னு பிரிச்சுண்டு, ஜரைனா மூப்புன்னு அர்த்தம், மூப்புனா கிழத்தனம் கிழத்தன்மைன்னு அர்த்தம், வயசான பிறகு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. வயசானத்துக்கு என்னடா அடையாளம் அப்படின்னு கேட்டால், நரைத்த ஒரு கேசம், உடல் மெலிஞ்சு போன ஒரு உடல், இந்த ரெண்டும் உள்ளவனாக இருந்தால் வயசான பிறகு நமக்கு ஒழுக்கம் இருந்து நாம நல்லவனாக இருந்தால் கூட நம் தேக ஆரோக்கியத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டிருக்குனால் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பால்ய காலத்தில் நாம் பண்ண தப்புகளுடைய பாபங்களுடைய பலன்தான் அது. பால்ய காலத்தில் எம்பெருமானை நித்தியபடி சேவிச்சுண்டு வேத விகிதமான கர்மாக்களையும் அனுஷ்டானங்களையும் நாம் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வயசான பிறகு நமக்கு நல்ல விதமான ஒரு நிலைமையானது ஏற்படும். பால்ய காலத்தில் நாம் நல்லதையே செய்யவே இல்லை, வயசு வேகத்தில் நாம் தப்பு மட்டுமே பண்ணோம் அப்படின்னால் நமக்கு கண்டிப்பாக வயதான பிறகு நமக்கு கெட்டது மட்டும்தான் நடக்குமே தவிர நல்லது நடக்கவே நடக்காது. இளமையில பண்ண பாபங்களுக்கு நாம பிராயசித்தமே பண்ணலைன்னால் கூட நாம் பாபமே பண்ணாதவன் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ராத்திரி 10 மணிக்கு போறோம், தோசையே இல்லை அப்படின்னால் தோசை இல்லை அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு பூர்த்தியா தோசை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தோசை காலின்னு அர்த்தம். அன்னைக்கு தோசை போட்டிருக்காவ, தோசை காலி. நீ பிராயசித்தமே பண்ணாததுனால உங்ககிட்ட பாபமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. பாபம் நிறைய இருக்கு, நீ பிராயசித்தம் பண்ணல இல்லையா. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் பெரியவாளிடத்துல ஆசிரியித்து பெரியவாளை ஆசிரியித்து பெரியவாளுடைய பக்கத்திலேயே நாம இருக்கோம் அப்படின்றதுக்காகவும், நாம பூர்த்தியா அத்தியனம் பண்ணியிருக்கோம், அந்த அத்தியனத்துக்கு ஏத்தா போல நம்ம இடத்துல தர்மானுஷ்டானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அந்தக்கரண சுத்தி அதாவது மனசுத்தி இல்லை அப்படின்னால் நமக்கு புகழானது கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் அறிந்தவனாக இருந்தும் கூட நமக்கு பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது அப்படின்ற விஷயத்தை சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறதாக சொல்லிட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் குருதி பர்யந்தா இது ராஜ சரஸ்வதி தஸ்மை வேத அந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷிதனிவில 39வது ஸ்லோகம், துருவருத்த பத்ததியில 3வது ஸ்லோகம். அவக்ரஹ தாரகாதீஷ பரிபூர்ண பிரியோதய பிராச்சீம் திசம் அதிக்ரம்ய பதனம் பிரதிபத்யதே. அவக்ரஹ தாரகாதீஷ பரிபூர்ண பிரியோதய பிராச்சீம் திசம் அதிக்ரம்ய பதனம் பிரதிபத்யதே. சுவாமி தேசிகன் போன ஸ்லோகத்தினால சந்திரனை ஆசிரியித்த மான் வடிவமாக இருக்கக்கூடிய களங்கமும் களங்கம் அப்படின்னு சாதித்தார். இந்த ஸ்லோகத்தினால பிராச்சீன மார்க்கத்தை எவன் ஒருவன் மீறுகிறானோ அவன் கேடு அதாவது கெட்ட செயல்களுக்கு ஆளாகி நிற்கிறான் அப்படின்னு சொல்றார். அதாவது பண்டைய ஆச்சாரத்தை விட்டால் கேடு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஒரு சாரமான ஒரு அர்த்தம். பிராச்சீன ஆச்சாரத்தை யாரு மீறினாலும் சரி, போன ஸ்லோகத்துல சொன்ன சந்திரனா இருந்தால் கூட சரி, சந்திரனை போல அஞ்ஞானமாகிற இருட்டை போக்கி ஞானமாகிற அந்த வெளிச்சத்தை கொடுத்து நாமெல்லாம் உயர உயர மேலே மேல் நோக்கி போவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியர்கள் கூட அவர்களுடைய பண்டைய ஆச்சாரத்தை விட்டுட்டு அவள் வாழ்ந்தால் அவளும் கீழத்தான் விழுவாளை தவிர மேல் நோக்கி போக மாட்டார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இப்ப இந்த காலத்தெல்லாம் பார்த்தால் பிராச்சீன ஆச்சாரம் கடைபிடிக்கிறது ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னால் அவாவாளுடைய ஆத்து வழக்கம் அப்படின்லாம் சிலது வச்சுட்டா. இப்போ மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் அப்படின்னு சிஷ்டாச்சாரம் இது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட ஸ்ராத்த தண்ணிக்கு எங்க ஆத்து வழக்கம் காபி சாப்பிடுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. இப்பெல்லாம் நாங்களே காபி சாப்பிடுறோம், அதனால பிராமணார்த்தக்காரர்கள் அவள் வந்தாலும் நாங்கள் முதல்ல காபி சாப்பிட்றீளா அப்படின்னு தான் கேட்போம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். ரகசிய திரைசாரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது தர்மத்துக்கு புறம்பாக பண்ணக்கூடிய காரியங்களை சிஷ்டாச்சாரமாக இருந்தால் கூட ஏற்றுக்க முடியாது இல்லையா. அப்போ பிராச்சீன ஆச்சாரத்தை எவ்வளவு சிரமப்பட்டு மகரிஷிகளும் நம்முடைய பெரியவர்களும் கடைபிடிச்சிருப்பா. இன்னைக்கு நம்ம சௌகரியத்துக்காக இது ஒரு மாடர்ன் வேர்ல்டுனோ இல்லை இது காம்படிஷன் வேர்ல்டுனோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிண்டு நம்மளால இயலாதவற்றையெல்லாம் பெருசா பேசிண்டு நாம வந்து இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னால் அது நமக்கு அனர்த்தத்தை தானே விளைவிக்கும். சிம்பிளா சொல்லலாம், 1008 காயத்ரி பண்ணணும், 108 காயத்ரி பண்ணணும், இல்ல 28 காயத்ரி பண்ணணும், அப்படின்னால் இன்னைக்கு எத்தனையோ பேர் பத்து காயத்ரி பண்றா. பத்து காயத்ரி தான் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி வரும்? இப்போ சில மந்திரங்கள்னால நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்கிறது. மூல மந்திர ஜபங்கள்னால சில சக்திகள் கிடைக்கிறது, மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய வீரியம். அதே மாதிரி அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம், துவய மந்திரத்தை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லிட்டு வர்றோமோ, இதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஓரமா உட்காந்துட்டு பத்து துவய மந்திரத்தை பத்து வாட்டி சொல்லணும்ன்றது இல்ல. துவயத்தை எப்ப பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்கா. அப்போ துவயத்தை நாம சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எப்பேற்பட்ட சக்திகள்லாம் கிடைக்கும்னு பெரியவாள் சொல்லியிருக்கா. ஆனால் இன்னைக்கு நம்ம யாருமே பண்றதே இல்லையா? அதெல்லாம் சில பேர் இத மாதிரி வச்சுட்டு இருக்கா. அதாவது வாழ்க்கையில ஏதாவது ஒரு பயம் அப்படின்னு இருக்கிறவா இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. தர்மத்தை கடைபிடிக்கணும், தர்மத்தை கடைபிடிச்சால்தான் நாம் மேல் நோக்கி போவோம், அதாவது நம்முடைய ஜீவனமானது அழகாக போகும், இந்த ஜீவனமானது சரிவர நடக்கும் அப்படின்லாம் நடக்கிறவாள் ஏதோ சில பேர். அவள் இந்த தர்மானுஷ்டானங்களை இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா. சில பேர் இப்படியா அப்படியான்னு இருக்கா, பண்ணலாமா வேண்டாமா, எதுக்கு பண்ணணும் இப்படி யோசிக்கிறவாளும் இருக்கா. அதே சமயத்தில் பண்ணணும்னு தோன்றது அவளுது. அப்போ அவ என்ன பண்றா, பத்து காயத்ரி பண்ணா போறோம், அஞ்சு காயத்ரி பண்ணா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ விட்டுறா. அப்போ இந்த மாதிரியான பேதங்கள் ஏன் வருது அப்படின்னா, தர்மத்துல நமக்கு நாட்டம் குறைஞ்சு போச்சு. தர்மத்துல நாட்டம் குறைஞ்சதுக்கான காரணம் நமக்கு பயமில்லா தன்மை. அப்போ பிராச்சீன ஆச்சாரத்தை விட்டுட்டு நாம இன்றைய தலைமுறைகளுக்கு ஏற்றா போல நம்மளை நாம் மாத்திண்டு ஏதோ சில விஷயங்களை பண்ணால் போரும், இது பண்ணாலே போறோம், மற்றவன் ஒண்ணுமே பண்றதில்லை, அதுல நம்ம இது பண்ணாலே போறோம் அப்படி இல்லாம நினைச்சிட்டு இருந்தால் நமக்கு இது அனர்த்தத்தை தான் விளைவிக்குமோ தவிர இது நமக்கு சிரேயச கொடுக்காது. இன்னைக்கும் ஸ்பஷ்டமா சொல்லணும் அப்படின்னா, நகரங்கள்ல பிராத்த சந்தியாவந்தனம் சாயம் சந்தியாவந்தனம் பண்றவா எத்தனையோ பேர் இருக்கா, ஆனால் மாத்தியானிகம் பண்றது இல்ல. காரணம், மாத்தியானிகம் பண்றதுக்கு அவளுக்கான சமயம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றா. மாத்தியானிகம் பண்றதுக்கு சமயம் கிடைக்கல அப்படின்னால மாத்தியானிகத்தை விட்டுட்டு பிராத்த சந்தியாவந்தனம் சாயம் சந்தியாவந்தனம் மாத்திரம் பண்ணலாம், இப்ப எனக்கு ஒரு 35 மார்க்காக போட மாட்டாளா அப்படின்னு கேட்கிற உலகம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டேனோ இல்லையோ, காட்டால சந்தியாவந்தனம் பண்ணவே பண்ணாதவனுக்கு நான் வந்து பண்றது கொஞ்சம் மேல் தானே அப்படின்லாம் சொல்றான். இப்படி எல்லாம் சொன்னால் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு விதண்டாவாதம் பேசலாம் என்ன வேணாலும், ஆனால் கண்டிப்பாக நமக்கு இது அனர்த்தத்தை தான் விளைவிக்குமோ தவிர கண்டிப்பாக நமக்கு இது சிரேயச கொடுக்கவே கொடுக்காதே. இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் தாரகாசுரனை பத்தி ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்றார். தாரகாதீசகா அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகிச்சிருக்கார். சம்சாரத்திலிருந்து சம்சாரத்தை நமக்கு போக்கடிச்சு நமக்கு பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியரா இருந்தாலும் சரி, இந்த தாரகாதீசனா தாரகா அப்படின்னா தாரகானா நட்சத்திரம்னு பேரு, அதுக்கு தாரகானாம் அதீசகான நட்சத்திரனுடைய அதிபதி சந்திரன். திருஷ்டாந்தம் சந்திரனை காண்பிச்சு அப்பேற்பட்ட ஜெகத்குருக்களா இருந்தாலும் சரி, சனாதன தர்மத்தை மீறினால் நம்மளால வந்து மேல் நோக்கி போகவே முடியாது அப்படின்னு சொல்ற, நமக்கு சிரேயசே வரவே வராது. இது ராமாயணத்துல ஸ்பஷ்டமா சொல்றா பிரிவா. ராமன் சொல்றான், கௌசலை கேக்குறா, அயோத்தியா தசரதன் என்ன கல்யாணம் பண்ண பிறகுதான் அவருக்கு கோசலா தேசமும் சேர்ந்து அயோத்தியாச்சு, கோசலா தேசம் என்னுடைய தேசம், எனக்கு சேர்ந்த தேசத்தை நீ ஆண்டுக்கோ, அயோத்திய பரதன் ஆண்டுகிட்டும், நான் இப்படி கேட்கலாமோ இல்லையோ அப்படின்னு, என் சொத்து என் மகனுக்கு தானே வரணும் அப்படின்னு கோசலை கேட்கறா. அப்போ ராமன் சொல்றார், அதுவும் துவயா மயா சீதையா லக்ஷ்மணேன சுமித்ரயா பித்ருவாக்கியே நியோக்தவ்யம் ஏஷ தர்ம சனாதனா. துவயா மயா சீதையா லக்ஷ்மணேன சுமித்ரயா, என்னாலையா இருக்கட்டும், உன்னாலையா இருக்கட்டும், சீதையாலையா இருக்கட்டும், சுமித்ரையாலையா இருக்கட்டும், அல்லது லக்ஷ்மணனால இருக்கட்டும், பித்திருவாக்கியே நியோக்தவியம், பித்திருவாக்கியத்தை பரிபாலனம் பண்றது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. ஏன் அப்படின்னா நம்முடைய பரம்பரை வழக்கம் இது ஏஷ தர்ம சனாதனகான். நம்முடைய சனாதன தர்மத்தை மீறி நம்ம இஷ்டத்துக்கு எந்த விதமான காரியமும் பண்ண முடியாது. பித்திருவாக்கிய பரிபாலனம்ன்றது நம் சனாதன தர்மம், நம் குல தர்மம் அது, அதை கண் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு ராமன் கேட்கிறார். அதே மாதிரிதானே சனாதன தர்மத்தை மீறினால் நமக்கு கண்டிப்பாக அனர்த்தம் தான் விளையும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு அழகான அர்த்தங்கள்லாம் உத்தம சுவாமி சாதிச்சிருக்கார். பண்டைய ஆச்சாரத்தில் விட்டால் என்ன மாதிரியான கேடுகள் வரும் அப்படின்னு திருஷ்டாந்தத்தில் காண்பிச்சிருக்கார் உத்தம சுவாமி. ஆகையினால நம் இஷ்டத்திற்கு நாம் ஒரு விதமாக கல்பிச்சென்று ஒரு ஆச்சாரத்தை ஏற்படுத்தாமல், பெரியவர்கள் எந்த ஆச்சாரத்தை கடைபிடித்திருக்கிறார்களோ அந்த ஆச்சாரத்தை தழுவி நாமும் இருந்தால் நமக்கு ஸ்ரேயஸானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதை பூர்த்தி பண்ணிக்கிற நாளைக்கு பார்க்கலாம். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 40வது ஸ்லோகம், துருவிருத்த பத்தியில 4வது ஸ்லோகம். பததாம் ஹந்த கேசாஞ்சித் பஜதே மலினாத்மனாம் விசுத்த வர்ண யோகேபி விபரீத நிமித்ததாம். பததாம் ஹந்த கேசாஞ்சித் பஜதே மலினாத்மனாம் விசுத்த வர்ண யோகேபி விபரீத நிமித்ததாம். போன ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் உலகத்தை கரையேற்றுறோம், இந்த உலகத்தில் நம்முடைய பிறப்பு லோகத்தை வழிநடத்துறதுக்காக ஏற்பட்டிருக்கு அப்படின்ற போன்ற விஷயங்களை தெரிவித்த ஆச்சாரியர்கள் கூட பழைய சனாதன தர்மத்தை காக்கல அப்படின்னால் அவர்களும் பதிதராவார்கள் அப்படின்னு சொன்னார். இங்க துராச்சாரரான பதித்தருக்கு வீழ்வாருக்கு உயர்ந்த குலமாகட்டும் அவளுடைய பிறப்பாகட்டும் எல்லாமே அதிகமான ஒரு கெடுதல் வரத்துக்கான ஹேதுவாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்றார். அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நன்மையும் ஒரு எண்ணிறந்த கெடுதிக்கு தான் ஹேதுவாகுமே தவிர ஸ்ரேயச கொடுக்கவே கொடுக்காதுன்னு சொல்றார். இங்க பல திருஷ்டாந்தங்கள் காட்டப்படுறது பெரியோர்களாலே. கருப்பான நிறத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் சில சமயங்களில் வெள்ள நிறத்தில் இருந்தால் அது இந்த உலகத்துக்கே கேடு அப்படின்னு புராணத்தில் சொல்லியிருக்கலாம். காக்கா கருப்பா இருக்கிறது தான் சுபாவம். ஆனா வெள்ள காக்காவா இருந்ததுன்னா தேசமே பாழாகும் அப்படின்னு சில கதைகள் மூலமாக புராணத்திலேயே உணர்த்தி இருக்குது. இன்னொன்னு ஒண்ணு, காக்காவும் கருப்பா இருக்கும் குயிலும் கருப்பா இருக்கும், அதனுடைய குரல் வெளியில கேட்டதுன்னா அது அதுக்கு அனர்த்தம். எப்படின்னு கேட்டால் காக்கா குயில் முட்டையை பாதுகாக்கும், குயில் முட்டையிலிருந்து வெளியில வந்து அது கத்திர பர்யந்தம் காக்காவுக்கு அது குயில் முட்டையா காக்கா முட்டையான்னு தெரியாது. ஒருவேளை அது குயில் முட்டையா இருந்துருச்சுனா குயில் வெளில வந்து கத்தித்துனா அது அதுக்கு அனர்த்தம் தானே தவிர அது அதுக்கு ஸ்ரேயச கொடுக்காது. அதனால குரல் வெளியில வர வரைக்கும் அதுக்கு ஸ்ரேயசா இருக்கக்கூடிய விஷயம் குரல் வெளியில வந்தவொடனே அது அதுக்கு கெடுதலா மாறிடுறது. காக்காவில் இன்னைக்கும் பார்க்கலாம் நீங்க, காக்கா கீழே விழுந்ததுன்னா அதனுடைய மற்ற காக்காக்கள் அதுக்கு வியோகம் ஏற்பட்டதுன்னா அதை வழி அனுப்புற வரைக்கும் கூடவே இருக்கும். ஏன் அப்படின்னா அது கீழே விழறது அது பிரிவு மற்ற காக்காக்களாட சூழப்படுறதுக்கு காரணமா அமையறதுன்னு சொல்றா. அதுபோல தாமச புத்தி உள்ளவர்கள் பாவிகள் உயர்ந்த குலத்துல பிறந்தாலும் தங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தினால மற்ற ஜனங்களுடைய துர்புத்திக்கும் துராச்சாரங்களுக்கும் இவாளே காரணமா ஆயிடுறா. சில பாப்பிகளுக்கு பார்த்தால் பிராயசித்தத்தினால சுத்தம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது சுத்தம் ஏற்படாது. மறுபடியும் பாபத்தில் தான் தள்ளும் அது. ஏன் அப்படின்னா எந்த பாபம் பண்ணாலும் பரவாயில்லை, பிராயசித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பா. எப்பேற்பட்ட பாபத்துக்கும் லோகத்தில் பிராயசித்தம் இருக்கு இல்லையா, சாஸ்திரம் விதிச்சிருக்கு. அப்படி எப்பேற்பட்ட பாபத்துக்கும் பிராயசித்தம் இருக்குன்னு வச்சுட்டா என்ன பண்ணுவா இந்த துராச்சாரர்கள், என்ன பண்ணிடுவா, என்னவானா பாபம் பண்ணிட்டு அதை பிராயசித்தத்தினால கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பிராயசித்தம் பண்றதுக்காகவே பாபத்தை பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆகையினால துராச்சாரம் உடையவர்கள் உயர்ந்த குலத்துல பிறந்து துராச்சாரத்தை பண்ணால்னா அவளுக்கு தண்டனை அதிகம். ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்தவன் அவனுடைய சுபாவமே அப்படிதான். இப்போ பிராமணன் கோவிலுக்கு போயிட்டு அனர்த்தமான காரியத்தை பண்ணானா அவனுக்கு தண்டனை அதிகம். இதே ஒரு சண்டாளன் கோவிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு காரியத்தை பண்றானா அவனுக்கு தண்டனை கம்மி. அதனால துராச்சாரங்கள் பண்றவாள் நாமளா இருந்தோம்னா அதுக்கு தண்டனை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்றது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம். அதனால விசுத்த வர்ண யோகேபி உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் விபரீத நிமித்தத்தாம் நேர் விபரீதமான பலனின்றி நிமித்தமா இருக்கக்கூடிய ஒரு செயல்களால உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த விஷயங்களை மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு மாறாக அவர்கள் செயல்கள் தவறாக இருந்தால் அதற்கான தண்டனை அதிகம்னு சுவாமி தேசிகன் இங்க சாதித்த விஷயத்தை தெரிவிச்சுட்டு இதோடு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.